I got the money, money, money. I got the money, money, money. I got the money, money, money. I got the money, money, money. The money dance, baby. Get ready. You love me, cause you love me, cause you love me, cause cause the boss, macha. You love me, cause you love me, cause you love me, cause cause the boss, macha. I got the money, money, money. I'm a leader. Make your body go rolling, rolling. Baby doll, I'm a loose controlling. On the floor, keep bowling, bowling. Keep this party going, going. If you're falling from the sky, promise you that I gotta hold you tight. If you think I die tonight, I got more money, gonna be alright. You know the body, we gonna party. Yeah, yeah, you both. You wanna love me, allow me. Keep that money flowing, flowing. You love me cause, cause the boss macha. You love me cause, you love me cause, you love me cause, cause the boss macha. I got the money, money, money. I got the money, money, money. உலகம் முழுதும் இருக்கும் காசை எடுத்து சேர்த்து வைத்தாலுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று எதிர்பார்க்கும் நெஞ்சமே தண்ணீரும் காசாச்சு காலம் ரொம்ப மாறி போச்சு காசாச்சு காசாச்சு எல்லாமே காசாச்சு நீ சாக போனாலும் வேணும் வச்சு காசு.